శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అసద్గురు పరంపరాయే నమః. నేటి శ్లోకత్తులే ఇది వంది ప్రాయశ్చిత్త క్రమేణ త్రిహపరపదినం చోదితం కర్మశాంత్యై. ప్రాయశ్చిత్త క్రమం ஒரு நைமித்திகம், ஒரு நிமித்தம் வந்ததுன்னாக்க அந்த நிமித்தத்துக்கோசரம் ஒரு காரியத்தை பண்ணுவோம். அதனால இது நம்ம நிறைய பாபம் பண்ணினோம், அந்த பாபம்லாம் போகிறதுக்கோசரம் இத வந்து ஒரு பிராயசித்த கிரமமாக இந்த உபாசனமானது விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சார் சுவாமி அதன் பேர்ல அதையே இன்னும் விவரமா சொல்ற இருப்போம். என்ன சொல்றேன் அப்படின்னாக்க இது பிராயசித்தம் தான், வாசம் இருக்கணும். அந்த பிராயசித்தம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க கர்மசாந்தின்னு நேற்று சொன்னார். கர்மசாந்தினாக்க நம்ம பண்ண புண்ணியபாப ரூப கர்மாவானது அது சமணமாகணும், அது போகணும். அது போச்சுன்னா தான் நமக்கு வந்து இது வரும், மோக்ஷன்றது கிடைக்கும். அதனால அதுக்கோசரம் சொன்னார் அப்படின்னுட்டு இங்க சொல்ற. அப்ப உடனே அவ கேள்வி கேட்கிறா, இவ பாருங்க ஒரு பிராயசித்தம்ன்றது எதுக்கு அப்படின்னாக்க நம்ம பண்ற தப்பு, ஏதோ தவறு பண்றோம், அந்த தவறை வந்து அழிச்சுடணும், அதுக்கு ஒரு ரூபம், அதை வந்து பிராயசித்தம் பண்ணணும், அது போயிடும் அப்படின்னு பண்றோம். அதனால இப்ப என்ன எடுத்து நம்ம பண்ற பிராயசித்தமானது தடைய உண்டிதான் போக்கும், அதுக்கு எதை நம்ம அடையணுமோ அதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய தடை பிரதிபந்தகம் அதை உண்டிதானே போக்கும், அதுதான் இதுக்கு சுரூபம் அப்படின்னு ஆயிடுறது. அப்படி ஆயிடுச்சுனாக்க என்ன விரோதம் வருது அப்படின்னா இவன் ஒத்தனுக்கு சொர்க்கம் வேணும், சொர்க்கம் வேணும், சொர்க்கம் வேணும்ன்றதுக்கோசரம் என்ன பண்றான், முதல்ல அக்னியாதாரம் பண்ணிட்டு யாகம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த யாகம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிருச்சனம் பண்ணிக்கலாம், நம்ம அதெல்லாம் கூட பண்ணிக்கிறோம், ஏதாவது ஒரு சுராதமோ எதுவா இருந்தாலும் சரி கிருச்சனம் பண்ணாம நம்ம பண்ணவே மாட்டோம். நம்ம எது கிருச்சனம் பண்றோம் அப்படின்னா எதோ தோஷம் வந்திருக்கும், நம்ம நிறைய தப்பு பண்றதுனால தோஷங்கள் வந்திருக்கும். அந்த தோஷங்கள்லாம் வந்ததுன்னாக்க அந்த தோஷங்களை நிர்மூலனம் பண்ணணும், அதுக்கோசம் கிருச்சனம் பண்ணிக்கணும். கிருச்சனம் பண்ணிட்டா தோஷம் போறது அவ்வளவுதான். ஆனா கிருச்சனம் பண்ணிட்டதுனாலேயே நம்ம வந்து சிராதம் பண்ணிட்டதாகவோ அல்லது ஒரு கல்யாணம் பண்ணிட்டதாகவோ ஆகாது. ஒரு விவாகம் பண்ணிக்கிச்சு அதுக்கும் கிருச்சனம் பண்ணிக்கிறோம், அது எல்லாத்துக்கும். ஒரு பரணியாசம் பண்ணிக்கிச்சு அதுக்கும் கிருச்சனம் உண்டு, எல்லாத்துக்கும் கிருச்சனம் பண்ணிக்கிறோம். இந்த கிருச்சனம்ன்றது பிராயசித்த ரூபம், பிராயசித்தம் பண்ணினதுனாலேயே நமக்கு அந்த பலன் கிடைச்சிடாது. தோஷம் உண்டிதான் நிவர்த்தி ஆகும், தோஷம் நிவர்த்தி ஆகும், ஆனால் பலன் கிடைக்கணும்னாக்க அது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எது சாதனமோ அதை பண்ணணும். இப்ப எப்படி என்ன இந்த இடத்துல பாருங்க, சொர்க்கம் பண்றோம், சொர்க்கம் வேணும், சொர்க்கம் வேணும்ன்றதுக்கோசரம் முதல்ல யாகத்துல பிரவர்த்திக்கணும். அதுக்கு முன்னாடி அவன் பண்ண தப்புக்கெல்லாம் ஏதோ ஒரு கிருச்சனம் பண்ணிக்கிறான், பிராயசித்தம் அதெல்லாம் பண்ணிட்டு அதன் பிறகு யாகத்தை அனுஷ்டிக்கிறான். இப்படி யாகத்தை அனுஷ்டிச்சான்னாக்க அவனுக்கு அந்த யாகத்திலிருந்து சொர்க்கம்ங்கிறது பலன் வருது. இப்போ இந்த பத்து ஒரு கிரமம் வருது. முதல்ல நாம நிச்சயப்படி எப்படி இருக்கோம், சந்தியாவதநாதிகள் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் கிரமமா வச்சுட்டு இருக்கோம். அதன் பிறகு இந்த யாகம் பண்ணணுன்றதுக்கோசரம் கல்யாணம் பண்ணிட்டு கிருஹிணியோட ஆயுதாக்னியா மாறுறோம், ஆதானம் பண்ணிக்கிறான், ஆதானம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு ஒவ்வொரு யாகமும் பண்ணச்சு அது அதுக்கு வேண்டிய பிராயசித்தத்தை அவன் அனுஷ்டிக்கிறான், பிராயசித்தத்தை அனுஷ்டிக்கிறான். அப்படி பிராயசித்தத்தை அனுஷ்டிச்சுட்டு அதனால இவனுக்கு அந்த பண்ணின தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். அதன் பிறகுதான் யாகத்தை அனுஷ்டிக்கிறான், யாகத்தை அனுஷ்டிச்சு சொர்க்காதி பலத்தை அடையிறான். அது எப்போ அதுக்கு கிடைக்குமோ அப்ப அடையிறான். இது பர்யந்தம் ஒரு சொர்க்கத்துக்கு பிரவிற்த்தி இப்படி இருக்கு. இப்ப என்ன சுவாமி என்ன கேட்கிறாருனாக்கா, பூர்வபக்ஷன் அவ்வளவு பார்த்து கேட்கறது, இப்போ உபாசனம் பண்ணினா, உபாசனம் பண்ணினான்னாக்கா அது நம்மளுடைய தோஷங்கள் புண்ணியபாப ரூப கர்மாக்கள் அவைகள் தானே உபாசனத்தினால போறதுன்ற நீ. அப்ப அதுவும் பிராயசித்த ரூபம் தானே சொல்லிருக்க நீ. இப்ப பிராயசித்த ரூபமா இது இருக்குன்னு சொன்னாக்கா, இது பிராயசித்த ரூபமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப என்ன ஆகும், பிராயசித்தம் பண்ணினதுனால புண்ணியபாப ரூப கர்மா ஒன்றுதான் போறது. நமக்கு எது முக்கியம், மோக்ஷம் முக்கியம், மோக்ஷம் முக்கியம். அந்த மோக்ஷம் முக்கியம்னாக்கா அதை அடையறதுக்கு இப்ப வேற ஒரு சாதனம் பண்ணணும். எப்படியானால் யாகம் பண்றதுக்கு முன்னாடி பிராயசித்தத்தை அனுஷ்டிச்சுட்டு அதன் பிறகு யாகத்தை பண்ணி சொர்க்கத்தை அடைவானோ, அதே மாதிரியாக இவனுக்கு மோட்சம் வேணும். அதுக்கு முன்னாடி இவன் பாபங்கள் கழியணும். பாபங்கள் கழியணும்ன்றதுக்கோசரம் இவன் என்ன பண்றான், உபாசனம் பண்ணா. உபாசனம் பண்ணி பாபங்கள்லாம் கழிஞ்சு கொடுத்து, ஏன்னா நம்ம தான் சொல்லிருக்கோம் இது பிராயசித்த ரூபமா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்ப பிராயசித்த ரூபமா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னாக்க, கர்மாக்கள் வந்து போயிடுத்து. அப்ப மோட்சம் எப்படி வரும், சொர்க்காலயத்துக்கு எப்படி யாகத்தை ஒண்ணு பண்றோமோ அந்த மாதிரி மோட்சத்தடையறதுக்கு அதுக்கு ஒரு உபாசனம் உபாயம் அனுஷ்டிக்கணும். அதுக்கு ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கணும்னு ஆயிடும். அத மாதிரி ஒத்துண்டாக்க எங்க போய் நிற்கும் இது, முதல்ல உபாசனம் பண்ணணும் பாபம் போறது, அப்புறம் மோட்சத்துக்கு ஒரு உபாசனம் பண்ணணும், அவரை ஏதாவது தோஷம் இருந்தா அதுக்கு ஒரு உபாசனம், இப்படி இப்படி போயிட்டே போச்சுன்னா எங்க நிற்கும், எங்கேயுமே நிற்காது. அதனால உபாயம் உபாயம் உபாயம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் எப்படும். சரி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, பிராயசித்தம் முடிஞ்சது, அதுக்கு ஒரு உபாயம் பண்ணணும்னு ஆயிடும். அது ஒண்டி ஒத்துக்கிறோம்னாக்கா, அப்போ உபாசனம் வந்து பிரம்ம பிராப்தி சாதனம் இல்லை அப்படின்னு ஆயிடும். அதான் நாம ஒத்துக்கலையே, அது பிரம்ம பிராப்தி சாதனம் நாம ஒத்துக்கல. எத வேற ஒரு உபாயத்தை, உபாசனம் உண்டிதான் பிரம்ம பிராப்தி சாதனம் சொல்லிருக்கோம். அதனால பொறுப்புக்கு ஆட்சேபிக்கும் சொர்க்காதி ஒண்ணுனாக்க பிராயசத்தை ஒட்டிச்சுட்டும் அதுக்கப்புறம் யாகத்தை அனுஷ்டிச்சு சொர்க்கத்தை அடையணும். அந்த மாதிரி மோட்சம் ஒண்ணுனாக்க உபாசனத்தை அனுஷ்டிச்சு பொன்னிபாக ரூப கர்மாக்களை போக்கடிச்சு அதன் பிறகு மோட்சார்த்தமாக ஒரு சாதனத்தை அனுஷ்டிக்கணும்னு ஆயிடும். நீ பிராயசித்தம் சொன்னேன்னாக்க அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேள்வி கேட்கிறான் ஒரு பட்சி. அதுக்கு சுவாமி வந்து சமாதானம் சாய்க்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இது வந்து மோட்ச விஷயம், மோட்சத்துக்கு விரோதி என்ன தெரியுமா, அஜ்ஞானம் தான். இந்த அஜ்ஞானம் எதனால வந்தது, ரஜோகுணம் தமோகுணம் வளர்ந்ததுனால தான் அஜ்ஞானம் வந்தது. இந்த ரஜோகுணம் தமோகுணம் எதனால வந்தது, கர்மாவினால தான் வந்தது. இந்த கர்மா புண்ணியபாப ரூப கர்மா இருக்கு பாருங்க, அதுதான் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் அதிகரிக்கிறது. அது அதிகரிச்சதுனாக்கா நமக்கு அஞ்ஞானம் சொல்றது, அப்ப ஞான சங்கோஜம் சொல்றது. அதனால எல்லாத்துக்கும் விரோதியா, மூல விரோதியா இருக்கிறது இந்த புண்ணியபாப ரூப கர்மா தான். அதனால இந்த புண்ணியபாப ரூப கர்மா போயிடுச்சுன்னா நமக்கு போரும். அது பிரதிஹத வீகமே தீபிகாசஸ்வதோஹி அப்படிங்கிறார் சுவாமி. பிரதிபந்தக் தடை எது இருக்கோ அந்த தடையானது அதை போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. உடனே ஞானம் வந்துடுறது, அஞ்ஞானத்தை போக்கடிச்சுட்டோன்னா ஞானம் வந்துடுறது. ஞானம் எழுந்துச்சுனாக்கா மோட்சாதான், இதுதான் தான் திறன். சுவாமி தேசிகன் உபாய விபாகாதிகாரத்தை பயக்கத்த உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாய்க்கிறார். ஒரு ஞான விகாச விசேஷம் தான் உபாயமும் உபேயமும் அதுதான் அப்படின்னு சாதிக்கிறார். உபயம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம், நம்மளுடைய தர்மபூத ஞானமானது இப்ப கர்மாவனால சங்குச்சிதமா இருக்கு. சங்குச்சிதமா இருக்கக்கூடிய தர்மபூத ஞானமானது மோட்ச திசையில விகசிதமா போயிடுறது, நல்லா வளர்ந்துடுறது, அழகா விகாசிக்கிறது. இப்படி விகசிச்சு கொடுத்தோம்னாக்கா அதுதான் மோட்சம். அதுக்கு என்ன வேணும், விரோதி வர்க்கங்கள்லாம் போகணும். விரோதி வர்க்கம் போயிடுச்சுனாக்கா நமக்கு தானா இந்த ஞானம் வந்துருமே, இதுக்கு தனியா ஒரு சாதனை இருக்கு, அது தேவையில்லை. இதுக்கு சௌனகர் வந்து சொல்ற வாக்கியத்தையோ உதாரிக்கிறார், ரொம்ப அழகா அது சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, யதான கிரியதே ஜோஸ்னா மல பிரக்ஷாலனான் மணே தோஷ பிரஹான ஞானம் ஆத்மன கிரியதே ததா அப்படின்னு இருக்கு. ஒரு ரத்னம் இருக்கு, ஒரு ரத்னம் வந்து அந்த ரத்னத்தை என்ன பண்ணணும்னாக்கா, ரத்னத்தை வந்து அழுக்கா இருக்கு ரத்னம், அந்த ரத்னத்தை நாம என்ன பண்ணுவோம், நல்லா அலம்பிடுவோம். அலம்பிட்டோம்னாக்கா அந்த அழுக்கெல்லாம் போயிடுறது. போயிடுச்சோம்னாக்கா தானா ரத்னம் வந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சுடுறது. இது வந்து தானா பிரகாசிக்க ஆரம்பிச்சுடுறது. இப்ப அதுக்கு முதல்ல ரத்னத்துல அழுக்க போகிறதுக்கு அலம்பினா, அதுக்கப்புறம் வேற ஏதாவது சாதனை வேணுமா, அது தேவையில்லையே. அந்த மாதிரி இங்க இப்படிதான் அது. இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, ஒரு வடக்கேத்தி வைக்கிறோம், வடக்கேத்தி வச்சுட்டோம்னா அதுக்கு ஒரு கூடையோ இல்ல ஒரு கட்டமோ அதை வச்சு மூடி வச்சுட்டோம் அவன், அப்ப வழக்கே தெரியல, வழக்கே தெரிய மாட்டேங்குது வெளிச்சமே. அந்த சமயத்தில் அவன் என்ன பண்ணா, அந்த கூடை எதை மூடினமோ அதை தூக்கி தூக்கிட்டான், அதை எடுத்துட்டான். அப்ப எடுத்துட்டான்னாக்க தானா அந்த விளக்கு வந்து பிரகாசத்தை கொடுக்க ஆரம்பிச்சுடுறது. திருப்பி விளக்க எழுதினா வழக்கு எரிஞ்சுட்டு தான் இருக்கு, அதை மூடி வச்சுட்டான், அதனால நமக்கு வெளிச்சம் தெரியல. திருப்பி இப்ப வந்து வழக்கு ஏத்துட்டான், அதை அந்த மூடி வச்சுட்டான் பாருங்க, மூடிய எடுத்துட்டான், எடுத்துட்டான்னா தானா வெளிச்சம் தெரியறது. இது வந்து ஸ்வதகா வருது. அதே மாதிரிதான் ரத்னமும், ரத்னத்துக்கு ஸ்வதகா பிரகாசிக்கிற சுபாவம், ஆனால் அதுல நிறைய அழுக்கோ இதெல்லாம் படிஞ்சு இருந்ததுனாக்க அதை நல்லா அலம்பிடுறோம் அல்லது தொடச்சுடுறோம். தொடச்சுட்டா தானா பிரகாசிக்கிறது, அது தொடச்சுட்டாலே போதும், அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டோம்னா தானா பிரகாசிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கு தனியா ஒரு இதுக்கு ஒரு சாதனம், அதுக்கு ஒரு சாதனம் இருக்கானா. அந்த மாதிரி நமக்கு இந்த உடம்பு, கர்மாதீனமான உடம்பு, அதனால ரஜஸ்தமஸ் இந்த குணங்கள், மிஸ்ர சத்வம் இருக்கு, இவைகள்லாம் இருக்கிறதுனால நிறைய தப்பு பண்ணிட்டே போறோம், அதனால நிறைய சேர்ந்துடுறது. இப்படி சேர்ந்துட்டோம்னாக்க இவைகள் அத்தனையும் போகணும். அதுக்கு உபாசனத்தை அனுஷ்டிக்கணும், அதுக்கு உபாசனத்தை அனுஷ்டிக்கணும், உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். உபாசனத்தை அனுஷ்டிச்சாக்க இந்த கர்மாவானது போயிடுறது. கர்மா போயிடுச்சுனாக்க இவனுக்கு ஸ்வதா தர்மபூத ஞானம் விகசிக்க ஆரம்பிச்சுடுறது. நம்மளுடைய புண்ணியபாப உருவ கர்மாவனாலதான் ஞானமே சங்குச்சிதமா இருக்கு, சுருங்கி இருக்கு. இப்போ ஞானம் விகசிக்க ஆரம்பிச்சுடுறது, ஞானம் விகசிக்க ஆரம்பிச்சுடுறது. அத மாதிரிதான் இது. அதனால இதுல வந்து வேற சாதனமே தேவையில்லை, வேற சாதனமே வேண்டாம். இந்த உபாசனத்தை அனுஷ்டிச்சாலே இவனுக்கு கர்மாக்கள் போயிடும். கர்மாக்கள் போயிடுத்துனாக்க ஸ்வதா தர்மபூத ஞானம் விகசிக்க ஆரம்பிச்சிடும். அதுவே போருமே, இதை காட்ட வேற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சாதிக்கிறார். அதன் பிறகு ஒரு விஷயம் வருது. சரி இருக்கட்டும், இப்போ நீ என்ன சொன்ன, இப்போ பாபமே இவன் உபாசனம் பண்ணான்னாக்கா இவனுக்கு பாபமே ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்ட. உபாசனம் மொத்தம் பண்றான், அவனுக்கு அந்த பாபங்கள்லாம் அசுலேஷம், ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோ. அப்படியானாக்கா எல்லாரும் என்ன பண்ணுவான், நம்ம தான் உபாசனம் பண்ணாக்கா பாவமே ஒட்டாதாச்சு அப்படின்னு ஒரு பக்கம் பாவம் பண்ணிட்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் உபாசனம் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் நாராயண நாராயணம் சொல்றது, இன்னொரு பக்கம் பாபத்தை நொட்டி சிந்தே இருக்கிறது. எப்படி இருந்தாக்கா அப்ப என்ன ஆகும், அதனால எதையம் எப்படி வேணாலும் பண்றதுன்னு வந்துருமே, அது விபரீதம் இல்லையா, அது ரொம்ப விபரீதமாச்சு, அதுக்கு நீ என்ன சொல்றது பதில் அப்படின்னு கேட்டாக்கா, இது ஒரு விஷயம், இது வந்து பாபம் ஒட்டாதுன்னு சொன்னோம். எப்போ உத்தராகம் இந்த உபாசனத்தை அனுட்டிச்சு அனுட்டிச்சுன்னு இருக்கான், உபாசனத்தை அனுட்டிக்க ஆரம்பிச்சவன் அப்புறம் என்னென்ன பாவம் பண்றானோ அதெல்லாம் ஒட்டாதுன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, பிராமாதிகமான விஷயம், அஜ்ஞானகிருத்தம், நம்மளையும் தெரியாம சில சமயத்து தப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அதுதான் ஒட்டாதுன்னு சொல்ற. புத்திபூர்வகமா பண்ணாக்கா அது ஒட்டாதுன்னு சொல்லவே இல்லை, புத்திபூர்வகமா பண்ணாக்கா அவசியம் அந்த பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் புத்திபூர்வகம் இல்லாம அபுத்தி பூர்வகமா நமக்கே தெரியாம சில தப்பு பண்றோம், நமக்கே தெரியாம தப்பு பண்றோம். என் பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ண அன்னைக்கு துவாதசி, நான் என்ன பண்ண வந்து ஒரு சுவாமியை வந்து அடே இங்கேயே அம்சம் சொல்லலாம், ஆண்டவனுக்கு பண்ற இடத்துல தான் அவர் சாப்பிடுவேன், அங்கேயே அம்சம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டார். அடே என்ன பண்ண பெரிய தப்பு, அதை வந்து அங்க உள்ள தலைய பண்றவாட்ட சொல்லிருக்கணும், இந்த மாதிரி வாழ்க்கு சாதிக்கணும் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கணும், அதை நான் சொல்லல. அவர் என்ன பண்றதே நான் சொல்லிட்டு சொல்லிட்டு பாவம் ஆத்து அந்த யான் வந்துட்டார் கல்யாணத்துக்கு, கல்யாணம் போயிட்டு பத்திர பேர் நேரத்து அங்க போனாங்க, அங்க சாதனை இல்லையா உள்ள ஆண்டவனுக்கு பண்ணிடத்துல இல்லை, அவர் பாட்டு கலந்து போயிட்டார். இப்போது நான் எவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்றேன், ஒரு துவாதசி, அந்த துவாதசியில பாரணை, பாரணைக்கு வந்து அவரை நான் பிரார்த்திச்சுட்டேன், ஆனா அவர் அம்சையாம போயிருக்கார், அப்புறம் அவரே எங்கிட்ட சொல்லிட்டார், எனக்கு இது விவரமே தெரியாது. அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் எதுக்கோ போயிருந்தா அப்ப வந்து எங்கிட்ட கை கொடுப்பேன்னு சொன்னார். அப்பா நினைச்சுக்காதையும் தேவர் இருந்து இங்க அம்சேஞ்சனும் சொல்லிட்டு அரிய அதனம் பண்ணி இங்க வந்துட்டேன், இங்க வந்தாக்கா தெரியவே இல்லை, இப்ப இது வசுதாக அபுத்தி பூர்வமா தான் நடந்திருக்கு, நான் பிரார்த்திச்சதே உண்மை, ஆனால் இதெல்லாம் நடந்தது அடையனுக்கு தெரியாது, அதுவும் தவறுதான், ஆனால் அவருக்கு நான் அபராஜம் பிரார்த்திச்சிருந்தேன். இப்ப இது வந்து அபுத்தி பூர்வகமா பண்ணினதுனால பெருமாள் இதை வந்து அனுகிரகிச்சுடுவார். இதே நான் வந்து சாப்பிட கூட்டுட்டு திரும்பி பார்க்காம நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீ சின்ன தினா டபு அப்படின்னு விட்டு இவ்வளவு பெரிய அபச்சாரம் அது, ஒரு சிவவிஷ்ணனை சாப்பிட கூட்டுட்டு அந்த அபச்சாரப்பட்டோம்னாக்க பேர்பட்ட இது, அதுக்கெல்லாம் பிராயசத்துமே கிடையாது, ஒரே ஒரு பிராயசத்துக்கும் அவத்திரோடு விளையாடுதுதான். இந்த ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பாகவத விசாரம் பண்ணாக்கா அந்த பாகவதாருக்கு போய் அபராட்சம் பிரார்த்திக்கணும்ட்டு. அதனால இந்த மாதிரி நடந்ததுனாக்கா எவ்வளவு தப்பு, அடியும் தப்பு தான் பண்ணி நினைச்சோம், அதை நினைச்சு நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன், அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிவிட்டார், அபராட்சம் பிரார்த்திக்கிறேன் அபராட்சம் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ சுவாமி ஏன் இப்படி பேசுற, அவர் என்ன கௌரவமா பேசினேன், இதான் தப்பா நினைச்சுக்காதையும், நான் மித்திர பாவையில இதை நான் சொன்னேன், அவ்வளவுதான் தேவையிட்டு எதுக்கு இதை மாதிரி கஷ்டப்படுறாரு அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டு. அதனால எதுக்கு சொல்லுறேன், அபுத்தி பூர்வகமா பண்ணாக்க அந்த தோஷம் தான் நம்மள ஒட்டாது, புத்தி பூர்வகமா பண்ணினோம்னாக்க நிச்சயம் அது நமக்கு ஒட்டிடும், நிச்சயமா அது தப்புதான், அது அந்த தப்புக்கு பிரயசித்தம் உண்டு. சுவாமி என்ன பண்ண லகுர்தண்டா லகு சிக்ஷா ராஜபுத்திராபராத வசதி அப்படின்னு சாதிச்சிருக்காரு, அபராத பரிகார அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிச்சு ராஜபுத்திர அபராத வசதின்னு. தப்பு பண்றவா எல்லாரும் தான் தப்பு பண்றா, இவன் வந்து ஒரு ராஜா இருக்கான், அவனுடைய புத்திரன் ஒரு தப்பு பண்ணினான்னு சொல்லுங்கோ, அவனுக்கு தண்டை ரொம்ப தீக்ஷணமா தரமாட்டான், கொஞ்சம் இது சிக்ஷை லகுவான சிக்ஷையா இருக்கும், லகுவான தண்டனை, சாதாரணமான தண்டனையா இருக்கும், சுலபமானதா? ஏன்னா அவர் ராஜபுத்திரன், ராஜகுமாரனா போயிடுதே அவனுக்கு அப்படின் பண்ணுவா. அந்த மாதிரி நாமெல்லாம் இளவரசு பட்டம் நமக்கு உண்டான். பெருமாள் அவன் சர்வ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி, ஒரு உபாசகன் இருக்கானே, அந்த அத்தனை உபாசகாலும் பெருமாளுக்கு இளவரசாளா இருக்காளா? சுவாமியே சகிக்கிறார். அதனால நம்ம எல்லாம் ராஜகுமாரன் மாதிரி. அதனால நாம சின்ன சின்ன தப்பு இல்ல பெரிய தப்போ நம்ம புத்திபூர்வமா பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, உபாசனம் பண்றதுனால பெருமாள் அதுக்கு லகுவான சிக்ஷைய கொடுப்பான், லகுவான சிக்ஷைய கொடுப்பான். அதனால அதுக்கு அனுபவிச்சுதான் ஆகும். மற்றபடி நாங்க வந்து எல்லா இதுவுமே சரி அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை, எல்லாமே சரி நாங்க சொல்லவே இல்லை. சில விஷயங்கள்லாம் வந்து ஞானபூர்வகமா பண்ணினாக்க அதை அனுபவிச்சுதான் ஆகணும், அஞ்ஞானபூர்வகமா பண்ணினாத்தான் அது ஒட்டாதுன்னு சொல்றோம். அதனால ஏன் அப்படின்னாக்கா எதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, பெருமாள் ஒரு வாக்கியம் சொல்லிவிட்டார், ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை இவாஜ்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆஜ்ஞா சேதி மம துரோகி மத்பக்தோபி நவைஷ்ணவா அப்படின்னு சொல்லிட்டார். புஷ்ட தர்மோத்திரத்திலே இன்னொரு கேள்வி தேசியம் உதாரிக்கிறார். பெருமாள் சொல்ற வாக்கியம், ஸ்ருதி ஸ்மிருதி இதெல்லாம் என்னுடைய ஆஜ்ஞை, என்னுடைய ஆஜ்ஞை எங்கிறீங்க, அதெல்லாம் அதெல்லாம் அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். யக தாம் உள்ளங்கிய வர்த்ததே, அந்த ஆஜ்ஞை இருக்குதே, அந்த ஆஜ்ஞையை யாரு மீறி நடக்கிறானோ அவன் யார் தெரியுமா? ஆஜ்ஞா சேதி, என்னுடைய உத்தரவுக்கு அவன் பணியில அதை பங்கம் பண்ணிட்டான், அதை மீறிட்டான், ரொம்ப தப்பு பண்ணிட்டான். மம துரோகி, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அப்படிப்பட்ட பக்தன், அவன் பக்தனா இருந்தா கூட சரி, பக்தோபி நான் வைஷ்ணவா, என் பக்தனா இருந்தா கூட அவன் வைஷ்ணவனே இல்ல, வைஷ்ணவனா இருக்கிறவன் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணினான்னு அவன் வைஷ்ணவன் கிடையாது. அப்படி தப்பு பண்ணினேன்னு தெரிஞ்சுட்டு அபராத கஷ்மன் பிரார்த்திச்சிருந்தான், அவன் தான் சுத்த வைஷ்ணவன், நான் இதுக்கு அவங்கால வரணும், நான் இதுக்கு கை கூப்பணும் அப்படின்னு ஒரு அகங்காரம் நமக்காரம் வந்தது என்ன, அவன் வைஷ்ணவன் இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கிறவன் எப்படி இருக்கணும், நீர் நமதென்றவை வேறு முதல் மாய்த்து இறசேர்மின் உயிர்க்கு அதனே நிறை இல்லை, அப்படி இருக்கணும். நீர் நுமது அப்படிங்கறத விட்டுடுங்கோ, அதை விட்டுட்டாக்கா அகங்கார மமகாரம் அதை விட்டுடுங்கோ, விட்டுட்டாக்கா நமக்கு எதுவுமே கெடுதல் வராது. அதை விடாம அது இருக்கிற பட்சம் பரியந்தம் தாசத்துன்றதே போயிடும். அதனாலதான் பாருங்க தாசோஸ்மி அப்படின்னு சொல்றோம். தாசபூதா சுத சர்வே ஹியாத்மான பரமாத்மனஹா அசோகம் அபிதே தாச இதிமத்வான மாம்யம். இது வந்து ருத்ரன் சொல்ற வாக்கியம், சிவன் சொல்ற வாக்கியம். ஆத்மாக்கள் அப்படின்னாக்க எல்லாருமே சுவாபாவிகமாக தாசாளாத்தான் இருக்கார், எல்லாரும் தாசர்கள். பெருமாளுக்கு சேஷமா தாசனாக இருக்கான், அவன் சுவாமியா சேஷியா இருக்கான். அதனால அகமப்பி தே தாச, அதனால நான் கூட தேவரீருக்கு தாசன் தான். அவன் இத்திமத்வான மாமியகம், அந்த சிந்தனை எனக்கு இருக்கு, அதனால நான் உன் சேவிக்கிறேன் அப்படின்ற ருத்ரன் சொன்னான். சுவாமி சர்வஜ்ஞான ருத்ரனும் தானே சொன்னான் அப்படிங்கிறார். தன்னுடைய தாசத்துவத்தை அவன் தெரிஞ்சின்றதுனால அவன் சர்வஜ்ஞனா மாறிட்டானான் ருத்ரன் சிவன் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறார். இது பரதேதா பரமாத்திய அதிகாரமா இல்ல உபோத்தேத அதிகாரமா அவன் இல்ல என்று சாதிச்சிருக்க. அதனால இந்த மாதிரியாக ஒத்த என்ன பண்ணணும்னாக்க, புத்தி பூர்வகமா தப்பு பண்ணக்கூடாது. அப்படி அதாவது உபாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்ட உடனே அப்படி பண்ணினானு அதுக்கு அபராத கஷமணம் பிரார்த்திச்சுக்கணும், அதுக்கு பிராயசத்தை அனுஷ்டிச்சுதான் ஆகணும். அப்படி அனுஷ்டிக்கலாம்னாக்க பகவான் லகுவான சிக்ஷையை கொடுப்பான், லகுவான தண்டனையை நமக்கு கொடுப்பான். அதனால அதை இது பண்ணக்கூடாது ஆக பிராமாதிகம், பிராமாதிகம்னா அஜ்ஞானம், புத்திபூர்வகம் இல்ல. அபுத்திபூர்வகமாக ஏதாவது தப்பு பண்ணினான்னாக்க அதுதான் ஒட்டாது. இல்லாத போனாக்க பெருமாள் சொன்ன சுகஸ்மிருதம் அமைவாஜ்யான்னு அந்த ஸ்லோகத்துக்கு அந்த சாஸ்திரத்துக்கு இது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா பெருமாள் சொல்லிவிட்டாரு ஆஜ்ஞா சங்கரியம் அனுஜா சங்கரியெல்லாம் அவசியம் அனுஷ்டிச்சு ஆகணும். ஒரு பக்கம் நான் உபாகரம் பண்றேன் பெருமாள் நாராயண நாராயணன் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மொத்தம் தப்பு பண்ணினானாக்க அவனுக்கு அது பாபம். அது அவன் ஆஜ்ஞா சேதி, பகவானுக்கு துரோகியா இருக்கான். அவன் அப்படிப்பட்டவன் வைஷ்ணவனே இல்லை, என் பக்தனா இருந்தா கூட வைஷ்ணவன் இல்லை அப்படின்னு விட்டாரு. அதனால அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால பகவானுடைய ஆஜ்ஞா கைங்கரியங்கள் அனுஜா கைங்கரியங்கள் இது ரெண்டுத்தையும் நம்ம அனுஷ்டிச்சு ஆகணும். சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் ஆஜ்ஞா கைங்கரியத்துக்கு விரோதம் இல்லாமல் அனுஜா கைங்கரியத்தை அனுஷ்டிக்கணும். அதே ஏகதேசிகள் எல்லாம் அனுஜா கைங்கரியம் தான் பிரதானம், ஆஜ்ஞா கைங்கரியம் பிரதானம் இல்லை அப்படின்னு சொல்றார். தேவியின் திருவுள்ள அது கிடையாது, ஆஜ்ஞா கைங்கரியம் தான் பிரதானம். அதுதான் முதல்ல பண்ணணும். அனுஜா கைங்கரியம் அதுக்கு ஏற்ற மாதிரிதான் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். இது சாஸ்திரிய நியமாதிகாரம் தேசிகன். ஆகவே அந்த கிரமத்துல போகணும். அதனால இந்த ஆஜ்ஞைய அவசியம் அனுவர்த்திச்சே ஆகணும். அதுக்குதான் இந்த மாதிரி அஞ்ஞானகிருதமான பாபங்கள் நாம் தான் ஒட்டாது. ஏன்னா இந்த ஆஜ்ஞையானது முக்கியம், அதை அனுஷ்டிக்கணும், ஆஜ்ஞைய அனுவர்த்திக்கணும். சரி, அப்படி இல்லாட்டா என்ன ஆயிடும்? இது பண்ணிட்டு வந்து ஆஜ்யாங்கிறத பண்ணாம போட்டுமே, ஆஜ்யாங்கிறத பண்ண வேண்டாம், பண்ணாட்டா போட்டுமே அப்படின்னாக்க அதுக்கு பெரிய ஸ்லோகம் இருக்கு, பெரிய விரோதம் இருக்கு. என்ன விரோதம் அப்படின்னாக்க அங்க வந்து இந்த வாக்கியம் ஒண்ணு இருக்கு, நாகிரதோ துச்சரிதாது நாசாந்தோ ந அசமாஹித நாசாந்த மனசோ வாபி பிரஜானே நீனம் ஆப்னியாத் அவிரதா ந. இவன் துஷ்சரிதாது அவிரதா, கெட்ட விஷயங்களிலிருந்து அவிரதா, அவிரதன்ன விடுபடலன்னு அர்த்தம். விடுபடாம இருக்கிறதுன்றது இல்லை, அதை விடுபட்டுட்டான்னு அர்த்தம். ரெண்டு நெஞ்சு இருக்கு, ரெண்டு ரெண்டு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சொல்லணும் இல்லையோ. அதனால துஷ்சரிதாது கெட்ட ஆச்சாரம், அதிலிருந்து விடுபடவில்லை என்பது இல்லை. அப்போ கெட்ட ஆச்சாரத்தை விடுபட்டுட்டான், எப்பொழுதும் நல்ல ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கிறான். அந்த மாதிரி ந அசாந்தக, ந அசாந்தக, அசாந்தக அதாவது சாந்தன் அர்த்தம், அதாவது இந்திரியங்களா நிகிரகம் பண்றதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அசமாஹித, அசமாஹி சமாஹிதம் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கான். அசமாஹிதா ந சமாஹித ஏவன் அர்த்தம். அதே மாதிரி ந ஆசாந்த மானசக, இந்த பிரீதி ஆசை இருக்கு பாருங்க, இச்சைதான் எல்லாத்துக்கும் காமம். காம ஏஷ குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா அப்படிங்கிற பெருமாள். இந்த காமமும் அதனால உண்டாகக்கூடிய ரஜோகுணம் இதெல்லாம் ரொம்ப விபரீதமானது. அத நாம முடிஞ்ச பரியந்தம் அடக்கணும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றான் பௌத்தம் சொல்றான், அவன் சொல்றான்னுட்டு பெருமாள் சொல்றார், பெருமாள் சொல்றார், உபநிடதம் சொல்றது இதெல்லாம். அதனால இந்த ஆசை இல்லாம இருக்கணும், அந்த மனசு அத மாதிரி இருக்கணும். ஆசையே இருக்கக்கூடாது மனசுக்கு. அத மாதிரி இப்படி இருந்தாக்க அவனுக்குதான் பிரஜானியன, பிரஜானக்க உபாசனம்னு அர்த்தம். அந்த உபாசனத்தினால ஏனம் ஆப்னியா, இந்த பகவான இவன் அடைஞ்சு விடலாம் அப்படின்ட்டு இருக்குது. அதனால பாருங்க, இப்போ இவன் எப்படி வேணாலும் தப்பு பண்ணலாம், எப்படி வேணாலும் தப்பு பண்ணலாம், இவனுக்கு ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டாக்க உபாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான், என்ன பாவம் பண்ணாலும் இவனுக்கு ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதனால விபரீதமான கதி வந்துடும். இந்த சாஸ்திரம் இருக்கு பாருங்க, நாகிரதோ துஷ்சரிதாத் நாசாந்தோ நாசமாஹித நாசாந்தமா அனுசோபாபி பிரஜானே இணையினமாக்னியாது அப்படின்ற சாஸ்திரமே வியர்த்தமா போயிடுமே. அதனுடைய கதியே தப்புன்னு ஆயிடும், அதனுடைய கதியே தப்பாயிடும். அத யாருமே ஒத்துக்க மாட்டார். தப்பு பண்ணிட்டே உபாதனம் பண்ணோம்னாக்கா நியாயமாது. பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிற சமயத்துல பெருமாளை சேவிச்சுட்டே இன்னைக்கு அவனை அழிச்சிடணும், இவனை அழிச்சிடணும், இப்படி பண்ணும், இந்த மாதிரி கெடுதலை வச்சுட்டே பெருமாளை சேவிச்சானே என்ன பிரயோஜனம்? பெருமாளை சேவிக்கிறது எதுக்கு? நமக்கு வந்து கெடுதல், நமக்கும் வரக்கூடாது, நம்ம சேர்ந்த வாழ்க்கும் வரக்கூடாது. பகவத்கீதையில சொல்லச்ச இவனுக்கு வந்து இந்த உபாசகன் இருக்கானே அவனுக்கு மனசுதான் விரோதியான், வேற யாருமே விரோதி கிடையாது. அவனுக்கு நம்ம மனச ஒழுங்கா அடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு நம்ம மனசே விரோதியா போயிடும், நம்ம மனசே விரோதியா போயிடும். ஏன் அப்படின்னாக்கா நம்ம உபாசனம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா கூட நமக்கு கெடுதலை உண்டு பண்ணிடும், கெட்ட விஷயங்கள்ல புத்தி போயிடும், ஆராதனை பண்ணிட்டே இருக்கும். அந்த சமயத்துல நம்ம கிரகணிகிட்ட சொல்லி வச்சிடுறோம், இதை பண்ணு அதை பண்ணு ஆராதனை பண்ணணும், என்ன பேச கூடாத, பிறம பேசவே கூடாதுன்னு சொல்றது. ஸ்தோத்திர பாடங்கள் சொல்லிட்டு பெருமாளையே தியானிச்சுண்டு கோபத்தாபம் இல்லை, ஏன்னா பூத சுத்தி பண்றதே அதுக்குதான். ஆராதனை பண்ற சமயத்துல பூத சுத்தி பண்ணிக்கிறோம். இந்த பூத சுத்தி பண்ணிக்கிறது என்னதுன்னாக்கா பிராகிருதமான உடம்போடு தான் ஆராதனை பண்ண போறோம். அப்ப பூத சுத்தி பண்ணிட்டு இந்த உடம்பானது அப்ராகிருதமா இருக்குன்னு நம்ம மாத்திக்கணும். இதெல்லாம் மந்திரங்கள் சொல்லி பண்றோம், பஞ்சோபகரண மந்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டு பண்ணிக்கிறோம். அப்ப அப்ராகிருதமான உடம்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு ஆராதனை பண்ணச்சே கோபதாபங்கள் வரலாமா? பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே பக்கத்துல பெருமாளையும் வச்சுட்டு இருந்தோம்னாக்கா அப்ப அது ஆராதனை பேர் அதுக்கு, அது ஆராதனை பேர் கிடையாது, அது அது கிடையவே கிடையாது, கூடாது அது. அதனால இந்த உபாசனம் பண்ற சமயத்துல நம்ம மனச அடக்கலைன்னாக்க மனசே நமக்கு சத்ருவா போயிடும். அதே மாதிரியாக இந்த உபாசன உத்தம் பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன், யாருமே நமக்கு போட்டி வரமாட்டோம், விரோதி நமக்கு வரமாட்டோம். அவங்க ஆடு ஏதோ உபாசனம் பண்ணிட்டு போறான், நம்ம தொழிலுக்கு விரோதி இல்லை, பணத்துக்கோசரம் வரல, பணத்துக்கோசரம் அவன் நம்ம கிட்ட வரல, பணத்துக்கு சண்டை போடல, வியாபாரம் பண்றோம் அதில் நம்ம போட்டி போடல, உபாசனம் தான். நம்ம உபாசனத்துக்கு அவன் போட்டிக்கு வரமாட்டோம், அவன் அவனுடைய வியாபாரத்துக்கு நம்ம போட்டிக்கு போக மாட்டோம். அதனால இத வந்து மனசுதான் நமக்கு விரோதியை தவிர்த்து வெளி விரோதி யாருமே கிடையாது. மனசு சரியா அடக்கிட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடும். அதுக்குதான் சொல்றது இது, நாவிரத்தோ துஷ்சரித்தாது நாசாந்தோ ந அசமாஹிதா நாசாந்த மானசோவாபி பிரஜானியன ஏனம் ஆத்மியா அப்படின்ட்டு இங்க வாக்கியம் சந்தோஷ உபரணி. அதனால இந்த உபரணத்தை கொண்டு பார்த்தோம்னாக்க எவனுமே தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுனால இவன் தப்பு பண்ணிண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த சாஸ்திரத்துக்கும் விரோதம் வந்துடும், இந்த சாஸ்திரத்துக்கு கதி சரி கதியே இல்லாம போயிடும். எந்த எங்க போய் அன்னைக்கு வைக்கிறது? அதனால உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்ணச்ச புத்தி பூர்வகமாக தப்பு பண்ணக்கூடாது. அபுத்தி பூர்வகமாக பண்ணினாக்கா அது ஒட்டாது, புத்தி பூர்வகமாக பண்ணினோம்னாக்கா அந்த அதுக்கு நம்ம பிராயசித்தம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னாக்கா அந்த சமயத்துல அதுக்கு பெருமாள் வந்து தண்டனை கொடுத்துருவே. அது மட்டும் இல்ல, யோகிகள்லாம் கூட ஜாக்கிரதையா இருந்திருக்கா, யோகிகள்லாம் ஜாக்கிரதையா இருந்திருக்கா. ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஏற்கனவே அடியன் வந்து சர்வாண்ணானுமத்தில வந்திருக்கு, உஷஸ்தி. அந்த உஷஸ்தின்ற பெரிய தபஸ்வி, மகாயோகி அவர். ஆனால் அவருக்கு பசி தெரியும், முதல் நாள் ஆண்டையான் என்ன சாப்பிட்டுட்டார், இவர் ஒண்டி சாப்பிடல, ஆண்டையார் சின்ன வயசு, அவன் என்ன சாப்பிட வச்சுட்டார், அவன் என்ன திருப்தியா சாப்பிட்டார், இவருக்கு சரியா ஆகாரம் கிடைக்கல சாப்பிடல. இவர் என்ன பண்ணா, ஒரு பர்த்தாவனுடைய சுரூபணி தான், தன்னுடைய ஸ்திரீ தன்னுடைய கிருஹிணி இருக்காளே, கிருஹிணியோ தன் குழந்தைகளோ தன் தாயார் தோப்பினாரோ இவெல்லாம் நல்லா சாப்பிடணும், அவளை நல்லா பார்த்துக்க வேண்டியது இவனுடைய பொறுப்பு கடமை சுரூபம். அதனால நன்னா பார்த்துட்டு இவருக்கு பசி மயக்கம் வருது, உடம்ப தள்ளுறது, பிராணனே போயிடும் போல இருக்கு, கண்ணெல்லாம் இது பண்ற சொருகிறது. அந்த சமயத்துல இவர் என்ன பண்ற, ஒரு யானைப்பாகன், யானைப்பாகன் என்ன பண்றானாக்க கொள்ளு சாட்டுன் இருக்கான். அந்த கொள்ள வந்து இவர் கேக்குற, எனக்கு கொஞ்சம் கொள்ளு கூடன்னு. அவன் சொல்றான், இவரு நான் சாட்ட மீதான இருக்கிறத எப்படி நான் தருவேன்னு கேட்கறான். அதனால பரவாயில்ல எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிற. சரின்னு கொடுத்துட்டான். கொள்ளு ரொம்ப சூடு, அதை எனக்கு சாப்பிட்டுட்டே சாப்பிட்ட உடனே அது தாகம் எடுக்க ஆரம்பிச்சு. ஐயோ ஒரே தாகம் எடுக்கிறது அப்படிங்கிற உடனே அவன் இந்த தீர்த்தம் அப்படின்னு கொடுக்குறான். அவன் நீ தொட்டு நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்ற அவனுக்கு கோபம் வந்துருச்சு. உன்னுடைய சேலத்தை நான் எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு கேட்டான். உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் அந்த கொள்ளு என் சேலம் இல்லையா, அதை உடனே நீ சாட்டியே அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு அவர் பதில் சொல்ற, கிராமம் உதபானம் பாப்மனா ந உபசம் சிறுஜெயி அப்படிங்கிறார். அவரு நான் கொள்ளு வாங்கி சாத்துறது எதுக்கு தெரியுமா, என்னுடைய பிராணனை நிறுத்தணும், பிராணன் போயிடக்கூடாது, அதுக்கோசம் நான் கொள்ளு வாங்கி சாட்டேன் உங்ககிட்ட. ஆனா அது ஆசைப்பட்டு சாட்டது இல்லை, வெறும் பிராணனை தெரிக்கிறதுக்கு தான் அது. ஆனால் தீர்த்தம் வந்து ஆசைப்பட்டு சாப்பிடணும். இப்ப பிராணன் நின்றுச்சேன், பிராணனை பத்தி எனக்கு கவலை இல்லை நின்று. ஆனா இப்ப தீர்த்தம் வாங்கி சாப்பிடுன்னு வச்சுக்கோ, அது பாப்போம், அது நான் வாங்கி சாப்பிட கூடாது. இதான் ஆக்ஞா கைங்கரியம். திருமால் சொன்ன ஆக்ஞை தான். சில பேருக்குல சாப்பிடலாம், சில பேருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு நியமம் வச்சிருக்கோம். இங்க சாப்பிடலாம், இங்க சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்றது நியமம் இருக்கு. ஆனா ஒரு பிராண சம்சயம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த மாதிரி எது சாப்பிட்டாலும் பரவாயில்ல, எத்தனையோ பிராயசத்தை இருக்கு, அதை பண்ணிட்டு போடலாம். ஆனால் இந்த ஏன் அதை மாதிரி சாப்பிட்டோம்னாக்கா அந்த பிராணன் போயிடக்கூடாது, அந்த பிராணனை நம்ம கிட்ட நிறுத்தி வச்சுக்கணும். அதுக்கோசரம் அவர் சாப்பிட்டேன், உஷத்து சாப்பிட்டேன், ஆனால் தீர்த்தத்தை சாப்பிட மாட்டேன்னுட்டேன். இதுதான் பாபம் வந்துடுமே அப்படின்னு பயம் வந்துடுச்சு அவருக்கு. இந்த பாப்பம் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்றது கோசரம் தான் தீர்த்தம் சாப்பிடலப்பா அப்படின்னு பதில் சொல்றாரு. அந்த மீதி இவர் கொள்ளு வச்சிருந்த, அவன் கொடுத்த கொள்ளு மீதி கொஞ்சம் கொள்ளு, அந்த கொள்ளத்தை ஆண்டையாட கொடுத்துட்ட, இந்த பத்திரமா வச்சுக்கோன்னு. அடுத்த நாள் இவருக்கு திருப்பி அதை மாதிரி பசியல் சொல்றது பயப்பு அல்லாடுறாரு. அந்த சமயத்துல இவர் என்ன பண்றாருனாக்கா திருப்பி அதை வாங்கி சாப்பிடுற. அங்க அதுக்கு மூணு தோஷம் சொல்றாரு பாஷ்யக்காரர். மூணு தோஷம், ஒன்னு அவன் யானைப்பாகனுடைய சாத்த மீதி சேஷம், தான் சாத்த மீதி ரெண்டாவது தோஷம், மூணாவது அது பரிவுஷிதம் பழையது, நேர்த்தி பண்ணினது, நேர்த்தி பண்ணது இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, பழையது சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதனால இவாள் எல்லாம் சாப்பிட மாட்டான், பரமகாந்திகளா இருக்கக்கூடிய மகான்கள்லாம் அதை சாப்பிட மாட்டான், இந்த மாதிரி சொல்லிருக்காரு. ஆதரனால அது சாப்பிடக்கூடாது மூணு தோஷம். அந்த மூணு தோஷத்தை பிடிச்சி கூட அவர் கவலைப்படல. ஏன்னா அங்க உத்தேசம் என்ன, தன் பிராணனை தங்கிட்ட நிறுத்தி வச்சுக்கணும். இல்லைன்னாக்கா ஒன்னும் இல்லை, திருப்பி ஒரு ஜென்மா எடுத்து திருப்பி உபாசனத்தை அனுட்டிக்கணும். அது ரொம்ப சிரமம், அது ரொம்ப சிரமம். அதுக்கோசரம் அவருக்கு என்னன்னாக்கா இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னாக்க, போன உடனே போயிட்டா நேரம் உபாசனத்துக்கு மோட்சத்துக்கு போயிடலாமே அப்படின்னு கூட கேள்வி வரும். அது இல்லையா, இவருக்கு பசி தெரிஞ்சு கொடுத்து பாருங்க. உண்ணும் சோறு பருகனியில் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் அப்படின்னு தானே இருக்கணும் அவர். ஆனா பசி தெரிஞ்சுடுத்து, பிராணன் போறத பத்தி கஷ்டப்படுறாரு. அப்படி கஷ்டப்படுத்த அது உபாசகனுக்கு அது சரியான உபாசகன், அந்த கஷ்டமே இருக்கக்கூடாது. ஆனந்தமா மிருத்தியும் பிரியமிபாசித்தேன், யமன் வரான்னாக்கா எனக்கு பிடிச்ச விருந்தாளி இருந்திருக்கான் அப்படின்னு சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷம் வரல, ஏன்னாக்கா உபாசனம் முடியுதுன்னு அர்த்தம். அதனால இந்த உபாசனம் முடியணும், அதுக்கோசரம் உடம்பு இருக்கணும், அந்த உடம்பு இருக்கணும்னா பிராணன் இருக்கணும், பிராணன் இருக்கணும்ன்றதுக்கோசம் ஏதாவது சாப்பிட்டாகணும், அதுக்கோசரம் அந்த கொள்ளை வாங்கி அவர் சாப்பிட்டார். ஆனால் தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டாக்கா அது பெரிய பாப்பமா போயிடும். அது யோகிகள்னா அந்த பாப்பம்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் அவன்லாம் வாங்கி போனான். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்தினால பிராயஸ்தித்தம் ஆகிறது இந்த உபாசனம். பிராயஸ்தித்தம் பண்ணினோம்னாக்க பாபங்கள்லாம் நமக்கு போயிடும். உபாசனத்துக்கு முன்னாடி பண்ண சஞ்சித கர்மா அது சர்வாத்மா அழிஞ்சிடும். உபாசனத்துக்கு அப்புறம் பண்ற அபுத்தி பூர்வகமா நமக்கு தெரியாமலே பண்ற பாபங்கள்லாம் நம்ம ஒட்டாது. தெரிஞ்ச பாபமா இருந்தாக்க அதுக்கு பிராயசித்தம் பண்ணிக்கணும். இல்லாத போனாக்க பகவானுக்கு இருக்கிற தண்டனைய ஏத்தண்டு லகுவா தண்டனை கொடுத்த இருக்கிறோமான் அதை அனுபவிக்கும். இல்லைன்னாக்கா இஷ்டத்துக்கு அதாவது அவ்யவஸ்தியா போயிடும், அவ்யவஸ்தியா போயிடும். அது மாத்திரம் இல்ல, திருமால் சொன்ன ஆஜ்யாகங்கிரியெல்லாம் விட்டுருவோம், அந்த மாதிரி விட கூடாது. ஆஜ்யாகங்கிரியங்களும் விடவே கூடாது. அதனாலதான் இந்த மாதிரி பாபங்கள்லாம் ஒட்டாது. அதாவது அபுத்தி பூர்வகம் தான் ஒட்டாது, புத்தி பூர்வகமா இருந்தாக்கா நிச்சயம் நம்ம அனுபவிச்சு ஆகணும். அதனால அது அது மட்டும் இல்லாம நாகரிகோது சரிதாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரம் இருக்கே அது நம்ம வந்து நல்ல ஆச்சாரம், நல்ல அனுஷ்டானம், சுத்த மனசு, இந்திரிய நிகிரகம், அல்ப விஷயங்கள்ல பிரீதி இல்லாம பாசம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஒரு பக்கம் உபாதனம் பண்ணிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டே இருந்தான் வச்சுக்கோங்கோ, அவனுக்கு அது பலனே கொடுக்காது. அதனால இதெல்லாம் இருந்தாதான் உனக்கு வரும். இதுக்கு உதாரணமும் உஷஸ்தி என்ற பிரம்மனிஷ்டர் அந்த பிரம்ம ஜானியானவர் இந்த மாதிரி அனுஷ்டிச்சு காமிச்சிருக்க. பாபத்தை கொடுக்கக்கூடிய கர்மாவை அனுஷ்டிக்க கூடாது அப்படின்னு அவர் அனுஷ்டிச்சு காமிச்சிருக்க. அதனால இந்த மாதிரியாக அர்த்தம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்ச பட்ச இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறாரு. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேர்க்கலாம். இப்போ நிஷ்கிருத்யாத்மத்வமஸ்ய உதித துரித சமுன்மூலனஸ்யோபபன்னம் நாத்ர ஸ்வர்காதி நீதி பிரதிஹதி விகமே தீவிகா சஸ்வதோ ஹி பாபாலேப பிரமாதோதித சஹனமிதி ஸ்தாப்யம் அஜ்ஞானவ்ருத்யை நோசேத் நஸ்யாத்கதிஹி ந அவிரதயதி கிரஹ யோகினாம் ச ப்ரவர்த்தே. அஸ்ய அஸ்யன இந்த இந்த உபாசனத்துக்கு இந்த உபாசனத்துக்கு அஸ்ய நிஷ்கிருத்யாத்மத்தம் நிஷ்கிருதினா பிராயசித்தம். அதனால நிஷ்கிருத்யாத்மத்தம் நிஷ்கிருதி பிராயசித்தாத்மத்தம் பிராயசித்த சுரூபம் தான் இந்த உபாசனம் அப்படின்றதுதான் மகான்களுடைய நிர்ணயம். அதாவது எல்லா பாபங்களுக்கும் பிராயசித்தம் பகவானுடைய சிந்தனம். நேத்தியே பார்த்து பாருங்க, யானிதேஷாம் அதேஷானாம் தபக்க கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு. கிருஷ்ணானுஸ்மரணம் பார்த்து பாருங்க அதுதான். ஏன்னா வந்து எல்லா பிராயசித்தும் எல்லா பிராயசித்தத்தை காட்டிலும் வசந்த பிராயசித்தம் கிருஷ்ணானுஸ்மரணம் தான், பகவானுடைய ஸ்மரணம் தியானம். அந்த தியானம் தான் ரொம்ப வசந்தது, அதுதான் எல்லா பிராயசித்தத்தை காட்டிலும் வசந்த பிராயசித்தம் சொல்லும். அதனால இத மாதிரி பிராயசித்த ரூபமா இருக்கு. அது எப்படி அப்படின்னா பிராயசித்தத்தை என்ன பண்ணும், உதித்த துரித்த சமன்மூலனசிய உதித்தம் உண்டானது. எது உண்டாச்சு, துரிதம் பாபம், நிறைய பாபங்கள் நாம பண்றோம். அந்த பாபங்கள் உண்டாச்சு, அத சமுன்மூலனம் பண்றது. உன்மூலனம் சமுன்மூலனம், உன்மூலனம் என்ன அர்த்தம், அழிக்கிறது. சமுன்மூலனம்னாக்க நல்லா அழிச்சிருது, கம்ப்ளீட்டா முழுக்க முழுக்க முழுக்க முழுக்க போயிடும் பாபங்கள் எல்லாம், அந்த மாதிரி பண்றது. அதுதான் பிராயசித்தமே, பிராயசித்தினுடைய சுரூபமே அதான். பிராயசித்தன்றதே இதான், நம்ம என்ன தப்பு பண்ணினோமோ அதுக்கு பிராயசித்தம் பண்ணினோம்னாக்க நமக்கு இந்த இது போயிடும், கர்மாக்கள் எல்லாம் போயிடும், இந்த பாபங்கள் எல்லாம் போயிடும். அது அப்படி இருக்கிறதுனால இது பிராயஸ்தித்த ரூபமா இருக்குது இந்த உபாசனம். உபாசனம் பண்ணினா கர்மாக்கள் எல்லாம் போயிடும். கர்மாக்கள் போறதுன்றதுனால இது பிராயஸ்தித்த ரூபமா இருக்கு, அது உபபண்ணம், அது பொருத்தமானது அப்படின்னு சொன்னார். உடனே அவன் கேள்வி கேட்டான், சரி இது பிராயஸ்தித்தமாவே இருக்கட்டும், அப்போ சொர்க்காதிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், சொர்க்கம் ஒண்ணு பிராயசித்தம் பண்ணா கூட அதுக்கு யாகத்தை அனுப்பிக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி இதுக்கு கூட ஒரு சாதனம் வேணுமா, பரமானந்த லட்சணமான ஞான விகாசம் வேணும், மோட்சம். அந்த மோட்சம் வேணும்ன்றதுக்கோசரம் உபாசனத்தை காட்டுல வேற ஒரு சாதனத்தை அனுப்பிக்கணும்னு ஆயிடுவேன் அப்படின்னு. அத்த சொர்க்காதி நீதி, சொர்க்காதி நீதி இங்க வராது. ஹி ஏன் தெரியுமா அப்படின்னு, ஹி எஸ்மாஸ்கா எந்த காரணத்தினால தெரியுமா, பிரதிஹதி விகமே, பிரதிஹதி பிரதிஹதினா தடைன்னு அர்த்தம், பிரதிபந்தகம் தடை, தடை கணக்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, விகமே அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு. தீவிகாசக தீன ஞானம், தனுபூத ஞானம், அதனுடைய விகாசம் அது முழுக்க முழுக்க முழுக்க விகசிக்கிறது, அது ஸ்வயமேவ ஸ்வதஹ அது வந்து விகசிச்சிடும், ஸ்வயமாவே விகசிச்சிடும், அதுக்கு பிரயத்னம் தர வேண்டியது இல்லை. அதுக்குதான் அந்த ஸ்லோகம் பார்த்தோம் பாருங்க, யதான கிரியதே ஜோஸ்னா மலப்பிரக்ஷாலனான் மனேகே, ரத்னம் இருக்கு, ரத்னத்துல வந்து அழுக்கு இருக்கு, அந்த அழுக்கெல்லாம் தான் போக்கடிக்கிறோம், அதுக்கு வந்து நம்ம வெளிச்சம் வேணும், அது பிரகாசிக்கணும்ன்றதுக்கோ நம்ம பிரகாசத்தை உண்டு பண்றது இல்லையே, அது சொதாகவே அது பிரகாசத்தது, அது பிரகாசத்தோடு கூறினது, அது தானா பிரகாசிக்கிறது, அலம்பி தொடச்சி வச்சுக்கோனாக்க தனியா அதுக்கு பிரகாசத்தை நம்ம உண்டு பண்றது இல்ல, அந்த மாதிரிதான் இங்கேயும் சொதாக வருது அது தீவிகாசாக சொதாக. இதுல அத்த சுவாபாவிக விஷய ஞான விகாசம் இது, அதுல சொர்க்காதி நீதியானது வராது. சொர்க்காதி நீதி எப்படின்னு, அது கர்மா பண்ணாதான் சொர்க்கம் கிடைக்கும், தர்த பூர்ணமாசாபியான் சொர்க்ககாமோ இத்தியத்தை அப்படின்றது, இங்கேயோ அப்படி இல்லை, அது இல்லை. அதனால இந்த சொர்க்காதி நீதியானது இங்க வரவே வராது. பிராயசித்த வேற கர்மா வேற அங்க, இங்க உபாசனமே சர்வ பிராயசித்த ரூபமா இருக்கு, பாபங்கள் எல்லாம் கழிச்சுடுத்துனாக்க சித்தோபாயனான பெருமாள் பிரீதனாக போய் நமக்கு அனுகிரகிச்சுடுவான் அப்படின்றது இங்க சொல்றது. சரி, உடனே கேள்வி வந்தது, அப்படியானாக்கா இவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் பாபமே உனக்கு ஒட்டாதுன்னு ஆயிடுமே, அதனால இஷ்டமா இஷ்டத்துக்கு அவப்பாடு பண்ண ஆரம்பிச்சிருவாளே, தர்ம மார்க்கத்தை விட்டுட்டு இஷ்டத்துக்கு அவ அனுப்பிக்க ஆரம்பிச்சுட்டானே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, தவறு, அது தப்பு. ஏன்னாக்கா ஆஜ்யா கைங்கிறது அவசியம் அனுப்பிச்சாகணும். நம்மள சொல்றது இந்த சாப்பாட்டை சாப்பிடாத, இத சாப்பிடு, சந்தியாவந்தனம் பண்ணு, ஊரை சுத்தாத, காலத்துல இரு, இந்த மாதிரி நிறைய தர்மசாஸ்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. அதனால அந்த ஆஜ்யா கைங்கரியங்களை பண்ணணும், எது நிஷேதிக்கப்பட்டதோ அத நாம பண்ணக்கூடாது, எது விதிக்கப்பட்டிருக்கோ அத அவசியம் அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றக்கு. அதனால அந்த மாதிரி இத மாதிரி பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அது விபரீதமா போயிடும். அதனால ஆக்ஞைய அனுவர்த்தி பண்ணணும், பெருமாள் நியமிச்ச ஆக்ஞா கைங்கரியத்தை அவசியம் நாம அதை அனுப்பிச்சே ஆகணும். அதுக்கோசரம்தான் இந்த சாஸ்திரமே இருக்கு, அது நிகரம் வந்துடும். நம்ம அதை விபரீதமா பண்ணினோம்னாக்க பெருமாள் நமக்கு நிகரத்தை பண்ணிடுவேன். அதனால பாப்பாலேபம் இருக்கு பாருங்கோ, பாப்பாலேப பாபத்தினுடைய ஒட்டாமை, பாபம் ஒட்டாதுன்னு சொல்றது கூட பிரமாதோதித சகனமிதி, அஜ்ஞானத்தினால உண்டானது, அபுத்தி பூர்வகமாக நாம பண்ணினோம்னாக்க, அதாவது அகிருத்திய கரணம், நம்ம இதுல சொல்றோம் பாருங்க, அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்தி ஹரப்பிரபோன்னு சொல்றோம். அதனால அகிருத்தியத்தை பண்றதோ கிருத்தியத்தை பண்ணாததோ இது பெரிய பாபம். அவைகள்லாம் அஜ்ஞானத்தினால பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அஜ்ஞானத்தினால. அப்ப அது தோஷம் இல்ல, அது ஒட்டாது, அதெல்லாம் பொறுத்துன்னு போவே திருமால். அந்த மாதிரி நாங்க வியவஸ்தா பண்றோம், ஸ்தாபியம் வியவஸ்தாபியம் வியவஸ்தா பண்றோம். அப்படி வியவஸ்தா பண்ணலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நாவிரதோ துஷ்சரிதாது நாசாந்தோன அசமாஹிதா நாசாந்தமானசோவாபி பிரஜானின ஏனமாப்மியா அப்படிங்கிற சாஸ்திரம் இருக்கே, அந்த சாஸ்திரமானது வியர்த்தமா போயிடும், அதுக்கு கதியே இருக்காது, அது பிரயோஜனம் இல்லாம விபரீதமா போயிடும். அதனால இந்த இத மாதிரி வியவஸ்தை பண்ணணும். அஜ்ஞானத்தினால பண்ணினோம்னாக்கா அப்போ இத வந்து பாபம் விட்டாது. நாம நினைச்சுட்டு இருப்போம் அஜ்ஞானம் சொல்லிடலாமே அப்படின்னு, அவனுக்கு தெரியாதா அது? பகவான் இந்த கணக்கு போட்டுதானே இருக்கான், எல்லாத்தையும் எண்ணின்னு இருக்கான் பகவான். அதனால அது, அது மட்டும் இல்ல, யோகினாம் சப்ரவர்த்தே பிரவர்த்த யோகிகள்லாம் இந்த மாதிரி பிரவர்த்திச்சிருக்கா, யோகிகள்லாம் இந்த மாதிரி பிரவர்த்தி எப்படி பிரவர்த்தினாக்கா, இத மாதிரி தப்பு வந்துட போறதே உஷஸ்தியனுடைய உபாத்தியானம் சொன்ன அது தப்பு வந்துட போறதே அப்படின்னு பயந்து பயந்து அவ அனுஷ்டிச்சிருக்கா. அதனால பாபமே பண்ணக்கூடாது, புத்தி அபுத்திபூர்வமாவும் வரக்கூடாது, புத்திபூர்வமா பண்ணவே கூடாது. பண்ணினோம்னாக்கா அது தோஷம்தான், அதுக்கு பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். நிஷ்கிருத்யாத்மத்வமஸ்ய உதித துரித சமுன்மூலனஸ்யோபபன்னம் நாத்ர ஸ்வர்காதி நீதி பிரதிஹதி விகமே தீவிகா சஸ்வதோஹி பாபாலே பப்ரமாதோதித சகனமிதி ஸ்தாப்யமாஞ்ஞானவ்ருத்யை நோசேத் நஸ்யாத் கதிர்னா விரத இதி கிரஹ யோகினாம் ச ப்ரவர்த்தே. கவிதார்ச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.